மூன்று நிமிட தியானம். 6 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை. தலைப்பு: ஞானத்தின் வழிகாட்டுதல். மனப்பொழ வசனம்: நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனிதர்களிடத்தில் ஒப்புவி. 2 தீமோத்தேயு 2:2. இன்றைய தியானம்: எழுப்புதல் என்பது ஒரு தலைமுறையோடு முடிந்து விடுவதல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய ஒரு பரிசுத்த அக்கினி. பவுல் ஒரு முதிர்ந்த ஊழியராக ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து விடுவதே தனது கிறிஸ்தவ பண்பு என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்தபோதும் அவர் ஆலோசனைகளை வழங்கினார், எச்சரிக்கைகளை செய்தார் மற்றும் தீமோத்தேயுவை வலுப்படுத்த கடினமான பிரச்சனைகளை குறித்து பேசினார். வழிகாட்டுதல் இல்லாத வேகம் விபத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதையும், செயல்பாடு இல்லாத ஞானம் தேக்க நிலையை உருவாக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். பெரியவர்களின் ஆலோசனையும் இளைஞர்களின் ஆற்றலும் இணையும் போதுதான் சபை அதன் முழு பலத்தை காண்கிறது. லைக்வைஸ் த வாய்ஸ், ஞானிகளைப் போலவே வாழ்வது என்பது நாம் கற்றுக்கொண்டவற்றை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதே ஒரு மிகப்பெரிய சேவை என்பதை உணர்ந்து கொள்வதாகும். வேதாகம வழிகாட்டுதல் என்பது ஒருவருடைய வாழ்வை இன்னொருவருடைய வாழ்விற்குள் ஊற்றுவதாகும். பவுல் மற்றும் தீமோத்தேயுவின் உறவை சிந்தித்து பாருங்கள். பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு வேலையை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் தனது இருதயத்தையும் உபதேசத்தையும் எச்சரிக்கைகளையும் அவனுக்கு கொடுத்தார். இன்று பரிசுத்த ஆவியானவரிடம் கேளுங்கள், என் ஆலோசனையும் ஊக்கமும் தேவைப்படும் தீமோத்தேயு என் வாழ்வில் யார், அல்லது நான் யாருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும், என் வாழ்வில் பவுலாக இருப்பவர் யார்? உண்மையான ஞானம் என்பது தேக்கி நிற்கும் குட்டையல்ல, அது ஓடிக்கொண்டிருக்கும் நதி. தேவனுடைய வார்த்தை இன்று உங்கள் மூலம் பாய்ந்து உங்கள் அனுபவங்களை உங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கு பாடங்களாக மாற்ற அனுமதியுங்கள். இன்றைய மேற்கோள்: பனது தீபத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த தவறும் தலைமுறை சீக்கிரத்திலேயே இருளில் அகப்படும். ஆசிரியர் தெரியவில்லை. பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம்: ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப், ஆவிக்குரிய தலைமைத்துவம், ஜே ஆஸ்வால்ட் சாண்டர்ஸ். ஜபம்: பரலோகபிதாவே, எங்கள் சபையிலுள்ள முதிர்ந்த ஊழியர்களுக்காகவும் எழும்பி வரும் இளைஞர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியவர்களுக்கு உண்மையை அன்போடு பேசும் தைரியத்தையும் இளைஞர்களுக்கு தாழ்மையோடு செவிசாய்க்கும் மனதையும் தாரும். மௌனமாக இருக்காத பவுல்களையும் சத்தியத்திற்காக பசியுள்ள தீமோத்தேயுக்களையும் எங்களில் எழுப்பும். வழிகாட்டுதலின் ஞானத்தின் மூலம் எழுப்புதலின் அக்கினி காக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை. இன்று வேறொரு தலைமுறையைச் சேர்ந்த ஒருவரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் முதிர்ந்தவராக இருந்தால் ஒரு ஊக்கமளிக்கும் வார்த்தையை பகிருங்கள். நீங்கள் இளைஞராக இருந்தால் ஒரு ஆலோசனையை கேளுங்கள். இன்று ஞானத்தின் பாலம் கட்டப்படட்டும். ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் +91 924 31 83231.